நைட்டு மட்டும் நீ காதல் பண்ணா போதும். இன்னைக்கு நைட்டு மட்டும் நீ காதல் பண்ண போதும். இன்னைக்கு இன்னைக்கு நைட்டு மட்டும் நீ காதல் பண்ண போதும். இன்னைக்கு நைட்டு மட்டும் நீ காதல் பண்ண போதும். இன்னைக்கு நைட்டு மட்டும் நீ காதல் பண்ண போதும். இன்னைக்கு நைட்டு மட்டும் நீ கேர்ள் ஃப்ரெண்ட் தானா போதும். இன்னைக்கு நைட்டு மட்டும் நீ கேர்ள் ஃப்ரெண்ட் தானா போதும். இன்னைக்கு நைட்டு மட்டும் நீ கேர்ள் ஃப்ரெண்ட் தானா போதும். Slim fit on the day, love like the watch up on the day. Caldos a piece of on the day, Sarayo scotch on the day. Cassette to CD on the day, Katavandi Benz on the day. Film rollum digital on the day, Amical mixi on the day. Appo OMG are, Ponanu STRE. I am a little star, Avenanu superstar. Sunny oda power apare, fans oda mass apare. Andava arula kunjo tanku pare. இன்னைக்கு நைட்டு மட்டும் நீ காதல் பண்ண போதும். நீ டிபி போச்சா பல லைக்ஸ், நீ லைவா போனா பல வியூஸ், நீ ட்வீட் பண்ணா சென்சேஷன், நீ லவ்வுக்கு வேற ரெண்டிஷன். ஓ மை காட் என்ன சொன்னாங்க, உன் லுக்கா பார்த்து விழுந்தாங்க. நீ ஹிட் தான், சும்மா ட்ரெண்டிங் தான், அஸ்வின் தாத்தா மெயினியா. இன்னைக்கு நைட்டு மட்டும் நீ கேர்ள் ஃப்ரெண்ட் தானா போதும். இன்னைக்கு நைட்டு மட்டும் நீ கேர்ள் ஃப்ரெண்ட் தானா போதும். இன்னைக்கு நைட்டு மட்டும் நீ இன்னைக்கு நைட்டு மட்டும் நீ இன்னைக்கு நைட்டு மட்டும் நீ கேர்ள் ஃப்ரெண்ட் தானா போதும்.